ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃತಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಹೃದಯೇ ವೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತೀ ಸಂಭವಂ ಧಾಮ ವೈಜಯಂತೀ ವಿಭೂಷಣಂ. ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯ ಯತೋನ್ವಯಾತ್ ಇತರತಶ್ಚಾರ್ಥೇಷ್ವಭಿಜ್ಞಸ್ವರಾಟೇ ತೇನೇ ಬ್ರಹ್ಮ ಹೃದಯ ಆದಿಗಮಯೇ ಮುಖ್ಯಂತಿ ಯತ್ಸೋದಯಃ ತೇಜೋ ವಾರಿಮೃತಾಂ ಯಥಾ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ಸರ್ಗೋ ಮೃಷಾ ತಾಂನಾ ಸ್ವೇನ ತದಾ ನಿರಸ್ತ ಕುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ. ಧರ್ಮ ಪ್ರೋಜ್ಜಿತ ಗೈತಮೋತ್ರ ಪರಮೋ ನಿರ್ಮತ್ಸರಾಣಾಂ ತತಾಂ ವೇದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತು ಶಿವದಂ ತಾಪತ್ರಯೋನ್ಮೂಲನಂ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿಕೃತೇ ಕಿಂವಾ ಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಹೃದಯ ವರ್ಧ್ಯತೆ ತ್ರಗತಿಭಿಃ ಶುಶ್ರೂಷಿಭಿಃ ತಕ್ಷಣಾತ್. ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಳಿತಂ ಫಲಂ ಶುಕಮುಖಾತ್ ಅಮೃತದ್ರವ ಸಂಯುತಂ ಪಿಬತ ಭಾಗವತಂ ರಸಮಾಲಯಂ ಮುಹುರಹೋರಧಿಕಾ ಭುವಿ ಭಾವುಕಾಃ. ಇದಕ್ಕೂ ಮುನ್ನ ಉಪನ್ಯಾಸತ್ತಲ್ಲ கண்ணனுடைய பிரியா வீடைய நாம பார்த்தோம். கண்ணன் அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு எழுந்திருந்த இந்த கண்ணன் கிளம்பச்சே அங்க இருக்கிற அஸ்தினாபுரத்தில இருந்துருக்கிறவ எல்லாரும் பின்தொடர்ந்து போற அந்த கண்ணனுக்கு கண்ணு எட்டின வரைக்கும் கண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்காளாம். அந்த போன பிற்பாடு அவ எல்லாருக்கும் கை காமிச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். இப்படி இந்த சன்னிவேசத்தை இதுக்கு முன்ன பார்த்தோம். இதுக்கப்புறமா பல தேசங்கள்லாம் கடந்து துவாரகாபுரிய வந்து அடையிறே. அஜாத சத்ரு புருதனாங் கோபீதாய மதுத்விடா பரேபிய சங்கீத ஸ்நேகாத் பிராயுங்க சதுரங்கணீம் அசதூராகதான் சௌரிஹி கௌரவான் விரஹாதுரான் ಸನ್ನಿವರ್ತ್ಯ ದೃಢ ಸ್ನಿಗ್ಧಾನ್ ಪ್ರಾಯಾತ್ ಸ್ವನಗರೀಂ ಪ್ರಿಯೈಹಿ. ಎಲ್ಲರೂ ನೆನಚಿಕ್ರ ಹಸ್ತಿನಾಪುರತ್ಲ ಇರ್ಕ್ರವಳ್ಳ ನೆನಚಿಕ್ರ ದ್ವಾರಕಾಪುರಿಯಲ್ಲ ಇರ್ಕ್ರವಳ್ಳ ಎವಳೋ ಭಾಗ್ಯಂ ಪಣ್ಣಿರ್ಕ ಮಹರ್ಷಿಗಳ್ಲಾ ತಪಸ್ ಪಣ್ಣಿ ತಪಸ್ ಪಣ್ಣಿ ಕಣ್ಣನ ಪಾಕಣನ್ನು ನೆನಚಿ ಅಂದ ಎಂಬರ್ಮಾನುಡಿಯ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರತಕ್ಕಾಗ ಏಂಗಿಂಡ್ ಇರ್ಕ್ರ ಅಂದ ಎಂಬರ್ಮಾನ கண்ணன நித்தியம் போச்சை வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்க அவளுடைய பாக்யமே பாக்யம்னு இவெல்லாம் நினைக்கிறாளாம். ஹஸ்தினாபுரத்துல இருக்கிறவாள்லாம் இப்படி நாமெல்லாம் இப்ப நம்மளோட அப்பேற்பட்ட கண்ணனும் இந்த ஹஸ்தினாபுரத்துல நம்மளோட இத்தனை நாள் இருந்தே நமக்கும் ஒரு பாக்யம் எட்டித்து என்பதை நினைச்சுண்டு கண்ணன் எவ்வளவு தூரம் போறோ அவ்வளவு தூரம் கண்ணுக்கு மறைகிற வரைக்கும் கண்ணனையே பார்த்துண்டு நின்றிருந்தா என்பத சொல்லி சொன்னேன். இப்போ கண்ணன் துவாரகைக்கு எழுந்திருக்கிறே. துவாரகாபுரியில் உள்ள இருக்கிற ஜனங்களுக்கு கண்ணனுடைய பிரவேசத்தினால வரக்கூடிய சந்தோஷத்தை அடுத்த அத்தியாயத்துல சொல்றேன். அற்புதமான ஒரு விஷயம். ಸೂತವಾಚ ಆನರ್ತಾನ್ ಸೌಪಂ ವ್ರಜ್ಯ ಸ್ವವೃದ್ಧಾನ್ ಸ್ಮೃದ್ಧಾನ್ ಜನಪದಾನ್ ಸ್ವಕಾನ್ ದಧ್ವೌ ದರವರಂ ತೇಷಾಂ ವಿಷಾದಂ ಶಮಯಂದಿವ ಸವುಚ್ಚಕಾಶೇ ಧವಳೋದರೋ ದರೋಪ್ಯುದೋ ಉರುಕ್ರಮಸ್ಯಾಧರ ಶೋಣಶೋಣಿಮಾಂ ದಾಧ್ವಾಯಮಾನಃ ಕರಕಂಜ ಸಂಪುಟೆ ಯಥಾಬ್ಜಷಂಡೇ ಕಲಹಂ ಸವುತ್ಸ್ವನಃ. ಕಣ್ಣನ್ ஜானகாபுரியுள்ள நுழையிறான். கண்ணன் வரப்போறேன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே, ஆனா எப்ப வரப்போறேன்றது தான் தெரியல. இப்ப இவர் வரப்போறேன்றத தெரிவிக்கிறதுக்காக அந்த துவாரகாபுரியுள்ள நுழையச்சையே தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு ஊதுறான், அந்த சங்கத்தை எடுத்துட்டு ஊதுறான். அந்த சங்க துவனி கண்ணன் உள்ள வந்துட்டேன்றது தெரியப்படுத்தப்படும். கண்ணனுடைய சங்கத்வனியேக்கு இருக்கு, சகோஷோ தர்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து சண்டை ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கத்தை வச்சுட்டு ஊதுறா. அது கண்ணன் வந்து பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு ஊதுறான். அந்த பாஞ்சஜன்யத்தை ஊதின உடனே கண்ணனை ஆசிரித்தாளாக இருந்திருக்கிற பாண்டவாளுக்கு விரோதியாக இருந்திருக்கிற கௌரவ சைன்யத்தில் இருக்கவர்களே எல்லாருடைய பிராணனும் அந்த சப்தத்தை கேட்டே மொத்தம் போயிடுத்து. அதுக்கப்புறம் நடந்த 18 நாள் யுத்தமும் வெறும் ஃபார்மாலிட்டி தானோ. இத சஞ்சயர் சொல்றார் பகவத்கீதையில, அவர் பிரத்யட்சமா பார்த்தவராச்ச, அவருக்கு தான் அது தெரியும். அவர் சொல்றார், இப்போ இதே சப்தம் இன்னொருத்தருக்கு, இந்த பாண்டவ சைன்யத்தில் இருக்கிறவாள் மொத்த பேருக்கும் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டான். நாம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறதா இந்த சப்தம் ஒண்ணே. அதே மாதிரிதான் இந்த இடத்துல துவாரகை உள்ள நுழையிறேர் நுழையச்சே கையில சங்கத்தை எடுத்துட்டு ஊதுறேர் பாஞ்சஜன்யத்தை ஊதுறே. அந்த சப்தத்தை கேட்ட உடனே துவாரகையில் இருந்த வாழ்க்கெல்லாம் பிராணம் வந்த மாதிரி ஆயிடுத்தோம். சவுச்ச காசே தவளோ தரோ தரோ பிருக்ரமஸ்யாதர சோண சோணிமா தாத்வாயமான கரகஞ்ச சம்புடே யதாப்ஜஷண்டே கலகம் சவுத்வனஹா. மகர்ஷிகளுடைய வார்த்தைகளே ரொம்ப அலாதியானது, கம்பீரமானது. ஒரு சம்புட்டம் மாதிரி இவர் கையுள்ள வச்சுண்டு அந்த சங்கத்தை ஊதுறே. இது கையில பிடிச்சுட்டு தானே ஊத முடியும், கையில பிடிச்சுட்டு இருக்கு அந்த கையை. இதுக்கு ஒரு பிடிப்பா இருக்கு, ஒரு பொட்டி மாதிரி இருந்துருக்கான். சங்கத்தை ஒரு பொட்டியில வச்சுருக்க மாதிரி இருந்துருக்கான். கை எப்பேற்பட்டதாக இருந்துருக்கு, தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. பாணிபாத வதனே க்ஷண சப்தை சப்தை அம்புஜான்யபதிசன் வரதத்வம். பெருமாளுடைய திருக்கைகள், பாதம், திருவடிகள், வதனம், திருமுக மண்டலம், திருக்கண்கள் எல்லாமே அம்புஜம் தாமரப்பூ மாதிரி இருக்குன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற. அதுக்கு முன்ன ஆழ்வார்களுடைய மங்களாசாசனமும் இப்படிப்பட்டதுதான். இதுக்கும் மூல காரணமா இருந்திருக்கிறது மகர்ஷிகளுடைய மங்களாசாசனம். இந்த கையில தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு, அந்த தாமர புஷ்பம் போல கையில இருந்துட்டு அந்த வெள்ளவெளியில் இருந்திருக்கிற அந்த சங்கம் பெருமாளுடைய திரு அதரத்துல பட்ட உடனே அது சேப்பா எடுத்தோம். அதரம் அவ்வளவு சேப்பா இருக்கு. ஜபா குசுமத்தை, இந்த செம்பருத்தி புஷ்பத்தை, சிகப்பா இருக்கிற புஷ்பம், இந்த புஷ்பத்தை ஸ்படிகத்தால இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல வச்சோம்னாக்க அதுவே அந்த பாத்திரமே சேப்பா போயிடுற மாதிரி வெள்ளவெளியில்னு இருக்கிற சங்கம் பெருமாளுடைய உதடுகள் திரு அதரங்களுடைய சிகப்பு பட்ட உடனே சங்கம் மொத்தம் செப்பா எடுத்தோம். என்ன அனுபவம் பாருங்க. இதை காட்டில இன்னொரு அனுபவம், கலகம்சம்ன்ற ஒரு பக்ஷி, அந்த பக்ஷி தாமர புஷ்பம் பெருசா, பெரிய பெரிய தாமர புஷ்பங்கள்லாம் இருக்கும், மானசரோவர்லாம் இருக்கும். அந்த தாமர புஷ்பங்கள்ல இருந்துட்டு ஒரு துவனிக்கும் சப்திக்கும். அந்த மாதிரி பெருமாள் கண்ணனுடைய திருக்கைகள்ல இருந்து கைகள்ல இருக்கிற ஹம்சம், அம்சம் வெள்ளவெளியில் இருந்துருக்கும், சங்கம் வெள்ளவெளியில் இருந்துருக்கு, பெருமாளுடைய திருக்கை தாமிர புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. அப்போ தாமிர புஷ்பத்துல இருந்துருக்கிற கலஹம்சம் மாதிரி அதனுடைய துவனி மாதிரி கண்ணனுடைய பாஞ்சஜன்யத்துல இருந்து வர துவனி வந்துதான். இது கேட்ட உடனே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். தாத்வாய மாமஹ கரகஞ்ச சம்புடே யதா ஜஷண்டே கலஹம் சவுத்சனஹா சமுபசிருத்ய நினதம் ஜெகத் பய பயாவகம் பிரத்யுதயஹ பிரஜா சர்வாஹ பர்த்ருதர்ஷன லாலசாஹ சமுபஸ்ருத்ய நினதம் ஜகத்பய பயாவகம். ஜகத்பய பயாவகம், ஜகத்பயம், லோகத்துக்கெல்லாம் பயத்தை உண்டு பண்ணுகின்றவன் யாரு? ராட்சசர்கள். அவர்களுக்கே பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கண்ணனுடைய அந்த சங்கத்வனி. அதை கேட்கிறாளாம் எல்லாரும். பிரத்யுத்யோ பிரஜா சர்வாக பர்த்ரு தர்சன லாலசாக. ஜனங்கள்லாம் நம்ம ராஜா வந்துட்டேர், நம்ம கண்ணன் வந்துட்டேர், கண்ணன் வந்துட்டேர்னு கண்ணனை பாக்கிறதுக்கோசரம் எல்லாம் சித்தமா ஆயிட்டாளாம். ராஜா கோட்டையை விட்டு வெளியில போகச்சே இதே மாதிரி சப்திக்கும், முரசங்கள்லாம் பேரிநாதெல்லாம் அடிக்குமா. அதே மாதிரி ராஜா உள்ள வந்தேர்னாக்க வரச்சே சப்திக்கும். இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு சம்ஸ்தானத்துல இருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி. இப்ப கூட நம்ம பாக்கலாம் சன்னதியில, சன்னதின்னா ஐசிங்கர் சன்னதியில நிருசிம்மனோ ஐசிங்கரோ வெளியில ஏழு நேரம்னாக்க அப்போ அந்த டமாரம் மாதிரி ஒரு மோளம் அடிக்கும். அதே மாதிரி அந்த மடத்துள்ள நுழைஞ்சுட்டேர்னாக்க அந்த நுழையத்தே மறுபடியும் அந்த பேரி மாதிரி அந்த டமாரம் மாதிரி மோளம் அடிப்பா. இதெல்லாம் இந்த பெரிய ராஜாக்களுடைய வருகை அதை விட்டு போறது, இதை பத்தி தெரியப்படுத்துறதுக்கு ஒரு சூச்சகமாக இருந்திருக்கிற விஷயங்கள். இவர் தான் வரையன்றத இந்த சங்கத்வானத்தால தெரியப்படுத்துறே. எல்லாரும் சித்தமா காத்திருக்காளாம். பிரீத்யுத்ல்ல முகாக புரோச்சுரு ஹர்ஷகத்கதயா கீரா பிதரம் சர்வசுஹதம் அபிதாரம் இவாத்பகாக தத்ரோபநீத பலயோ ரவேர் தீபம் இவாதிருதாக ஆத்மஹாராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதா. கண்ணன் எழுந்துடலன்னு ஒன்னே எல்லாரும் உபகாரம் கொண்டு சமப்பிக்கிறாளாம். அவாவா வாசல்ல தட்டுல வச்சுட்டு உபகாரத்தை வச்சுட்டு காத்துருக்கானோ வாசல்ல ஒவ்வொராத்து வாசல்லையும் வழக்கேசி வச்சிருக்கான். இத பார்த்தா வேடிக்கையா இருக்குதான் மகரிஷிக்கு. என்னடான்னா இவ வரச்சே தத்ரோபநீத பலயா ரவேர் தீபம் இவாதிருதாக. சூரியன் வரான்னு சொல்றதுக்கோசரம் எல்லா ராத்திலயும் வழக்கேத்தி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துருக்கு. கண்ணனுக்கு இவாள்லாம் உபகாரம் சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்ற ரூபன். இது எப்படி இப்ப நம்ம சங்கராந்தி இப்ப நம்ம கொண்டாடினோம். சங்கராந்தி கொண்டாடிச்சே கொண்டாடிச்சே என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நாம் பண்றது இல்ல, சாமான்யமா பொதுவா இருக்கிற ஜனங்கள்லாம் கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அப்போ இவன் மொத்த பேரும் அந்த சங்கராந்தி இன்னைக்கு என்ன பண்ணுவான்னா வாசல்ல பொங்கல் பண்ணி சக்கர பொங்கல் பண்ணி அதுக்கப்புறமா சூரியனுக்கு இந்த கரும்பெல்லாம் வச்சு வழக்கேற்றி வச்சு எல்லாம் பண்ணுவார். சூரியனுக்கு வழக்கேத்துறதுன்றது என்னத்துக்காக? சூரியனிடத்துல இல்லாத தேஜஸ்தா இதுல வழக்கேத்தனால வந்துட போறது ஒன்னும் கிடையாது. ஆனா அது ஒரு உபச்சாரம். அதே மாதிரிதான் கண்ணனுக்கு தேவைன்றது ஒண்ணுமே இல்லாத இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே கூட எல்லாரும் அவாவா கண்ணன் எழுந்துள்ளேன்னு சொல்லச்சே அவாத்து வாசல்ல தட்டி எடுத்துட்டு வந்து அதை வெத்தலை பாக்கு பழம் புஷ்பம் இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கோசரம் வாசல்ல நின்று இருக்காளாம். தத்ரோபநீத பலயே தீபம் இவாந்திரதாக ஆத்மா ராமம் பூர்ண காமம் நிஜலாபேன நித்யதா. ஆத்மா ராமம் பூர்ண காமம், பெருமாள் கண்ணன் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கே, பூர்ண காமன், அவாப்த சமஸ்த காமன், அவனுக்கு ஒன்னும் தேவையே இல்லாதவராக இருந்திருக்கவ ஆத்மா ராமம் சுவானுபவிக்க நிஷ்டம்னு அர்த்தம். அவர் தன்னையே அனுபவிச்சுட்டு இருந்திருக்கிறவர், ஆகையால வேற எதையும் அபேட்சிக்காதவராக அவர் இருந்திருக்கிறவர், அப்பேற்பட்டவர் அவர். அவர் நிஜலாபேனன், அவருக்கு நிச்சயமாக ஆனந்த அனுபவம்ன்றது எப்பவுமே இருந்திருக்கு. அவருக்கு எதுவுமே தேவையில்லாதவராக இருந்திருக்கிறவருக்கு போய் இவள்லாம் ஒரு பலத்தை கொண்டு போய் கொடுக்கறான்றதே ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்திருக்குன்னு. இது சூரியனுக்கு பலி உபசம் பலி சமர்ப்பிக்கிறதுக்காக விளக்கேற்றி வைக்கிற மாதிரி இது இருக்குன்ற. சத்ரோபமீதபலயோ ரவே தீபமிபாத்ரதா ஆத்மா ராமம் பூர்ணகாமம் நிஜலாபேன நித்யதாம் பிரீத்யுத்ஃபுல்ல முகாஹ ப்ரோச்சு ஹர்ஷ கத்கதயா கிரா பிதரம் சர்வசுஹ்ருதம் அவிதாரமிவார்த்தகா. பார்க்கலாம், பார்க்கச்சேயே ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நம்ம பெரியவாளை பார்த்தாதான் தெரியும். நமக்கெல்லாம் வயசாக வயசாக நம்மளுடைய அனுபவம் பிரத்யட்சமா இருந்துட்டு இருக்கும். நமக்கு ஒவ்வொன்றும் இதெல்லாம் சத்தியமான விஷயம். பசங்கள்லாம் பசங்க நம்ம ராத்திரி வரோம்னு சொல்லிட்டோம்னாக்க அப்பா வாசல்லையே உட்காந்துட்டு இருப்பேர், அம்மா காத்துட்டு இருப்பா. என்னத்துக்கு இந்த பணியில மார்கி மாசத்துல வாசல்ல உட்காந்துருக்கோம்? வந்தா கதவு திறக்க போறது இல்லையா, உள்ள போக போறது இல்லையா, என்ன பண்ண போறேன்னா கதவு திறந்து வச்சிருந்து பையன் வரானா பையன் வரானு பாத்துட்டு இருப்பேன். எல்லா அம்மாவும் பண்றதும் எல்லா அப்பாவும் பண்றதும் இந்த ஜனங்கள் மொத்தம் கண்ணனு பார்த்துட்டு இருந்துட்டு இங்க ஒரே ஒரு ரிவர்ஸ். அப்பா பசங்களுடைய பிள்ளைகளுடைய பொண்களுடைய வருகையை பார்த்துட்டு இருப்பா, ஆனா பிள்ளைகள் அப்பாவுடைய வருகையை பார்த்துட்டு இருக்காங்களாம். இங்க ஜனங்கள் மொத்தம் கண்ணனுடைய வருகையை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காளாம். கண்ணனுக்கு அப்படி என்ன விசேஷமாக இருந்துட்டு இருக்குன்னா சந்தோஷம் இருக்கும். நம்ம கண்ணை வந்துட்டாரு, கண்ணை வந்துட்டேன்னு சொல்லுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. லோபாரு பாஞ்சஜன்ய சப்தம் கேட்கறது, ஆகையால கண்ணன் வந்தாச்சு, கண்ணன் வந்தாச்சு, தட்டு எடுத்துருவா தட்டு எடுத்துருவான். இது உபகாரம் சமர்ப்பிக்கணும்னா பெருமாள் உடல் சப்தம் கேட்ட உடனே நாம வாசல்ல வழக்கேத்துறோம். வழக்கேத்துறதோட மாத்திரம் இல்ல, உபகாரம் வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டு பெருமாளுக்கு உபகாரம் சமர்ப்பிச்சு எடுத்து வச்சு எல்லாம் ஓடுறமே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றாளாம். அதுக்கு சந்தோஷத்தான் பிதரம் சர்வ சுகிருதம் அவிதாரம் இவ அர்பகாக. பிதரம் இவ அர்பகாக, அர்பகாகன்னா குழந்தைகள்னு அர்த்தம். குழந்தைகள் அப்பாவுடைய வருகையை எதிர்நோக்கி இருந்திருக்க மாதிரி இங்க அர்பக சப்தத்தை சொல்லிருக்கிறதுக்கே காரணம், கொஞ்சம் பெரிய பசங்களா போயிட்டாருனாக்க புத்திராகன்றத சொல்லல. அப்பா வரப்போது வரட்டும், இவன் பாட்டுக்கு படுத்துன்னு தூங்குறவனா கூட ஆயிடுவான். ஆனா சின்ன குழந்தைகள் ராத்திரி 10 மணியா இருந்தாலும் அப்பா வரையறா அப்பா வரையறான்றதுதான் பாத்துட்டே இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிதரம் இவ அர்பகாகன்னு சொல்லி சொன்ன. ஆனா அதுல இன்னொரு விசேஷம் ஒண்ணு போட்டிருக்கேன், அவிதாரம் இவ அர்பகாகன்னு சொல்றேன். அப்பாவுக்கே சில சமயத்துல பட்சபாத்தம் இருக்குமா, இந்த குழந்தையின் இடத்துல விசேஷமான பிரீத்தி, இன்னொரு குழந்தையின் இடத்துல கொஞ்சம் பிரீத்தி குறைவா இருக்கிறதுன்றது இருக்குமா? அந்த மாதிரி அப்பாவா இல்லாமல் எல்லா குழந்தைகளிடத்திலையும் ஒரே மாதிரியான பிரீத்தியோட இருந்திருக்கிற அப்பாவை எதிர்நோக்குகின்ற குழந்தைகள் போல இங்க துவாரகாபுரியில இருந்திருக்கிற அத்தனை ஜனங்களும் கண்ணனுடைய வருகையை எதிர்பார்க்கிறார்கள். இதுக்கும் மூல காரணம் பார்ப்போம், துருவச்சரித்திரத்துல பார்த்திருக்கோம். ஒரே அப்பா தான் துருவனுக்கும் மீதி குழந்தைகளுக்கும், ஆனா துருவனால மீதி குழந்தைகள் மாதிரி அப்பாவிடத்துல கொஞ்ச முடியல, லாலனம் பண்ண முடியல. ஏன்னா அந்த அப்பா துருவனிடத்துல தன்னுடைய பாசத்தை அப்படி தெரிவிக்கல. அந்த மாதிரி அப்பா இல்லாத எல்லாரிடத்துலயும் சமானமான பிரீத்தியோட இருந்துருக்கிற அப்பா மாதிரி இருந்துருக்கான் கண்ணன்னு. அவிதாரமிவாத்மகேநாத தவாங்கி பங்கஜம் விரிஞ்சி வைரிஞ்ச சுரேந்திர வந்திதம் பராயணம் க்ஷேமமிவேச்சதாம் பரம் நயத்ர காலா பிரபவே பர பிரபு. இங்க ஜனங்களுடைய ஸ்தோத்திரம் கண்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றான் மொத்த பேரும். நதாஸ்மகேநாத தவாங்கி பங்கஜம், உம்முடைய திருவடியை நான் வணங்குறேன். என்ன விரிஞ்சி வைரிஞ்ச சுரேந்திர வந்திதம், பிரம்மா சிவன் தேவதைகள் எல்லாரும் 33 கோடி தேவதர்களாலையும் வணங்கப்படுகின்ற உம்முடைய திருவடியை வணங்குகின்றேன். பிரணத சுரகிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகருந்த ஸ்னிக்த பாதார விந்தா பசி பசுபதி விதி பூஜ்ய எல்லாம் அப்படியே சொல்லி சொல்ற. இது எப்படி இதே ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்க பிரகாரம் அப்படியே தேவநாதனை பார்த்து சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல பங்களா சாசனம் பண்ற. சுரகிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரம் தஸ்னிதா பாதாரவிந்தா. இப்ப 33 கோடி தேவதைகளும் தேவநாசனம் விழுந்து விழுந்து செய்கிறாங்க. தேவதைகள் எல்லாம் தலையில சிரஸ்ல கிரீட்டம் போட்டுருக்கா, கிரீட்டத்துக்கு மேல மாலை போட்டுருக்கா, அந்த மாலையில மகரந்தமும் தேனும் ஒழுகிறது. இவ மொத்த பேரும் விழுந்து சேவிச்சு தேவநாதன் திருவடி கீழே இருக்கிற இடம் மொத்தம் ஒரே சேரா இருக்கான். அப்பேற்பட்ட திருவடியோடு இருந்திருக்கிற பத்மபத்ராணிபதி பூனநாதா பதுமாம் தேவநாதா. தேவநாதன் மங்களாசாசனம் பண்றார் சுவாமி தேசிகன். இங்க துவாரகாபுரியில இருந்துருக்கிறவா மொத்த பேரும் கண்ணன தேவநாதனா நினைச்சிட்டு மங்களாசாசனம் பண்ற. பராயணம் கேமம் மிகேச்சதாம் பரம் நயத்ர காலா பிரபவே பர பிரபு. எல்லாருக்கும் பராயணமாக கஷேம சாதனமாக இருக்கிறவர் உத்கிருஷ்டமாக இருந்துருக்க உம்முடைய திருவடிகள்ல எல்லாரும் வந்து விழுறவாளாக இருந்துருக்க. ஆகையால உம்ம விஷயத்துல நீர் தான் காலம் காலத்துக்கு கூட நீ பிரபுவாக இருந்துருக்க என்று சொல்ற. பெருமாளை சொல்லச்சே, கண்ணனை சொல்லச்சே, மாரடி சொல்ற. பவ விஸ்வபாவன துவமேவ மாதாத சுஹ்ருத்பதி பிதா ஸ்வம் சத்குரு நஹா பரமஞ்ச தெய்வதம் யத்யானுவிருத்யா கிருதினோ பபூவிமாம். ஹே விஸ்வபாவனா, விஸ்வம் மொத்தத்துக்கும் சத்தாஸ்திதி பிரளயங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறவன் நீதான் என்று அர்த்தம். நீர்தான் சிருஷ்டி பண்ணவர், நீர்தான் ரட்சிக்கிறவராக இருந்திருக்கிறவர். உம்மிடத்துலதான் லோகம் மொத்தம் லயத்தை அடையிறது. ஆகையால பரமஞ்ச தெய்வத்தம் யஸ்யா நவ்ருத்யா கிருதினோ பபூவிமா. உம்ம நாம அனுவருத்தி உமக்கு கைங்கரியம் பண்ணமானாக்க நாங்கள்லாம் கிருதகிருத்தியால ஆயிடுவோம், செய்ய வேண்டியது செய்தவர்களாக ஆயிடுவோம். என்ன சொல்ற, நீதான் எனக்கு அம்மாவா இருந்துருக்க, பிதாவா இருந்துருக்க, குருவாக இருந்துருக்க, எல்லாமாகவே நீதான். துவம் சத்குரு துவமேவ மாதா சுகுரு பதிஹி பிதா குருன்னஹா மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுரு கதிஹி நாராயணஹா. இதுவும் மகர்ஷியினுடைய வாக்கியம். ோட்டி பிரதிமோவே ரவேர்வினாமி வனஸ்தவாச்சு. இப்படி கண்ணனை பார்த்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம். அதே சமயத்துல இவ ஒண்ணு நினைச்சுன்னு பார்க்கலாம். இத்தனை நாள் நம்ம கண்ணனை பார்க்க முடியாத போயிட்டு அந்த காலம்லாம் நாங்க எப்படி கழிச்சோம் தெரியுமா என்று சொன்ன. அம்புஜாட்சாபசார போகவான் குருனு மதுன் வாதகுரு திருஷயா. அப்பா கண்ணா, நீ பாண்டவர்களை பாக்கிறதுக்கோசரம் இங்கிருந்து நீ பட்டு போயிட்டேயே அந்த காலத்துல, மதுர்களை பாக்கிறதுக்கு இன்னும் உன்னை ஆசிரித்தாளாக இருந்திருக்கிறவா யார் இருக்காளோ அவள் எல்லாம் பாக்கிறதுக்கோசரம் இந்த தேசத்துல இருந்து துவாரகையில இருந்து நீ பட்டு போயிடுற காலத்துல எங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, தத்ராப்த கோட்டி பிரதிமகாட்சணோ பவேது ரவேர் வினாட்சணாமிவ நஸ்தவாச்சுதா. குருடன் கண்ண மூடிட்டு இருந்தா ஒவ்வொரு கணமும் ஒரே 1 கோடி வருஷம் ஆயிடுற மாதிரி இருந்துருக்குமா. நமக்கே கூட கண்ண மூடிட்டு பாப்போமானாக்க ஏகப்பட்ட நாழி ஆயிட்ட, இருட்டுல இருந்தமானாக்கா ஏகப்பட்ட நாழி ஆயிட்ட மாதிரி இருக்கும். சில சமயங்கள்ல இந்த மௌன விரதம் தியானம் பண்றது இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு யாரா போயிட்டாருனாக்கா ஆபீஸ்ல 2 நிமிஷம் சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லுவா. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள கண்ணை மூடிட்டு இருக்கணும்னாக்கா அந்த 2 நிமிஷம்ன்றது 300 மணி அடிக்கிறதுக்குள்ள அது ஏதோ 2 மணிக்காலம் ஆயிட்ட மாதிரி இருந்துட்டு இருக்குமா. அந்த மாதிரி கண்ணாணி ஒரு க்ஷணம் நீ வெளில போயிட்டு வந்தா கூட அந்த ஒரு க்ஷணமே எனக்கு 1 கோடி வருஷம் மட்டும் எங்களுக்கு எல்லாம் இருந்துப்பா, இப்ப நீ வந்துட்டேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி சொல்றாளாம். பிரஜானாம் பக்தமத்தலஹா ஸ்ருண்வானோ அனுக்ரஹம் திருஷ்டியாம் வீதன்வன் பிராவீஷ பூரம். இப்ப எப்படி அவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு கண்ணன் உள்ளுக்குள்ள போய் சேர்ந்தான். இதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். மது போஜதாரி ஆத்மதல்ய பலையர் குப்தாம் நாகையர் போகவதியும் இவன் இவர் தான் இவர் போகச்சு போற காலத்துல துவாரகாபுரி எதனா இதுவாயிடுமான்னு கேட்டாக்க அதெல்லாம் சரியாதான் பண்ணி வச்சிருந்து அதை எப்படி எல்லாம் ரக்ஷணம் பண்ணவும் அந்த ரீதியில எல்லாத்தையும் ரக்ஷணம் பண்ணிட்டு எல்லாம் இருந்தேன்னு சொன்ன. அதுக்கப்புறமா அந்த துவாரகையில எல்லா காலத்திலயும் எல்லா புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கும், ரொம்ப அற்புதமான இருந்துட்டு இருக்கும். சம்மார்ஜித மகாமார்க கண்ணன் வரையன்றவுனே துவாரகையில தெருவெல்லாம் எப்படி இருந்துன்றத சொல்ற. எல்லாம் தெருவெல்லாம் மொத்தத்தையும் அவவா பெருக்கி பெரிய பெரிய கோலமா போட்டு ஒவ்வொரு ஆத்துலயும் தோரணம் கட்டி பூர்ண கும்பம் வச்சு அஞ்சு முகத்தோட குத்தி விளக்கு ஏத்தி வச்சு வாசல்ல ரெண்டு பக்கத்துலயும் குத்தி விளக்கு ஏத்தி வச்சு வாசல்ல வந்து பொறி புஷ்பங்கள் அக்ஷத இதெல்லாம் தூவி துவாரி துவாரி கிரகாணி அங்கங்க கரும்பு பாக்குப்பட்ட இதெல்லாம் தோரணம் கட்டி தென்னம் கொலை பனங்கொலை இதெல்லாம் தோரணமா கட்டி அலங்கிருதம் பூர்ணகம்பை பூர்ணகும்பை திரௌபதீபிகை இப்படி மொத்த அலங்காரமும் இருந்துட்டு இருக்குமா. சுவாமி தேசிகன் தேவபெருமானம் மங்களாசாசனம் பண்றதுக்காக புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு எழுந்திருவே அன்னி தினத்துல சன்னதி வீசியில பாக்கணும். பெரிய சன்னதி வீசியே அகலமா இருந்துட்டு இருக்கும், பெருசா இருந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல இருந்து அந்த இடம் வரைக்கும் எதிராத்துல இருந்து இந்த வரைக்கும் பெரிய பெரிய தோரணங்க அங்கங்க வாழை மரம் கட்டிருக்கும். ஆத்துக்கு ஆத்துக்கு பெரிய பெரிய கோலமா போட்டிருக்கும். அந்த சன்னதி முழுக்க ஒரு கோலமாவே இருக்கும். ஒவ்வொரு ஆத்துலயும் அவாத்துலயே கல்யாணம் மாதிரி அங்க பார்த்தோம்னாக்க தோரணம் கட்டிருப்பா, அஞ்சு முகம் வளக்கேத்தி வச்சிருப்பா, வாசல்ல பூர்ண கும்பம் வச்சிருப்பா. இப்படி தேசிக்கன மங்களாசாசனம் பண்றதுக்கு எழுந்துள்ள தேசிக்கன இவ மொத்த பேரும் கொண்டாடிண்டு எப்ப எழுப்புறையர் எழுப்புறையர்னு வாசல்லையே பார்த்துட்டு இருப்பா. இது எல்லாம் பாகவதத்துல கண்ணனை பாக்குற மாதிரி, கண்ணன் வேற தேசிகன் வேற. என்ன கண்ணனும் தேசிக்கணும் நமக்கு ஒத்தர் தானே, அவ அவரே தானே வெங்கடேசன் தானே. கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான்னு ஆத்மா அவர் கரிகிரி மேல கண்ணனாக இருந்திருக்கிறவர் பெருமாள். தேவ பெருமாளும் பெருமாள் தான். இவர் தான் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வற்புன்னு தேவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இருந்திருக்கிறவரும் சுவாமி தேசிகன் தான். இது ராமர் வந்து ரங்கநாதனை போய் சேவிச்ச மாதிரி திருவேங்கடமுடையானுடைய அவதாரமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகன் இந்த கண்ணனே மலைமேல இருக்கிற கண்ணனை போய் சேவிக்கிறேன். இது ஒரு அசரிமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை சேவிக்கிறதுக்கு பெரியவாள்லாம் இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கா. இது எல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணானா இந்த பாகவதத்தினுடைய அனுபவம் கண்ணன் உள்ள நுழையுச்சு. அவள்லாம் எப்படி இருக்கா, துவாரகையில் இருக்கிறவள்லாம் எப்படி கண்ணனை வரவேற்றாள்ன்ற சொல்ற மகர்ஷிகளுடைய அனுபவத்தை கொண்டுதான் நம்ம பெரியவாள்லாம் இப்படிப்பட்ட ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கா. நிசம்ய பிரேஷ்டமாயாந்தம் வசுதேவோ மகாமனாஹா. இங்க அரண்மனையில இருந்துட்டு இருக்கேர், வசுதேவர் இருந்துட்டு இருக்கேர், அக்ரூரர் இருந்துட்டு இருக்கேர், உக்ரசேனர், பலராமன் இன்னும் எல்லாரும் அரண்மனையில இருந்துட்டு இருக்கேன். அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு கண்ணன் எழுந்துடுறேன், கண்ணன் வரேன், கண்ணன் வரேன்னு தெரிஞ்ச உடனே சரி கண்ணன் நம்ம ரூம்ல வந்து நம்மளை பாக்கட்டோம்னு அது வரைக்கும் அவ காத்துண்டு இல்லையா. இவன் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான், கண்ணன் தேர்ல தானே வந்துட்டு இருக்கேன். கண்ணன் பட்டத்து யானையில வந்து கண்ணனை நம்ம ஜனங்கள் மொத்த பேரும் பார்க்கணும், நாமளும் பார்க்கணும்னு பட்டத்து யானையை முன்ன ஓட்டிட்டு போறாளாம். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவரதானம். தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வயசாச்சு, நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்களோ அதன் பிரகாரம் பண்றேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு அங்க இருக்கிற சதஸ்ல இருக்கிறவா எல்லாரையும் பார்த்து கேக்குற. அப்போ சதஸ்ல இருக்கவாடெல்லாம் சொல்றானா, இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதா யாந்தம் ராமம் சத்ராவரதானம். பட்டத்து யானையில ஏறி ராமன் உட்காந்துட்டு வரணும், எல்லாரும் பார்க்கணும், அதுல வெண்கொற்ற கொடையோட வரணும். அந்த கொற்ற வெண்கொற்ற கொடையில அது அந்த கொஞ்சம் அந்த ஜாலர்லாம் இருக்கும், அது அப்படியே முகத்தை கொஞ்சம் இப்படி மறைச்சிட்டு தான் அப்படி தெரிவிக்கிறதும் காமிக்கிறதும் காமிக்காட்டமா இருக்கணும். ஏன்னா அந்த ராமனுடைய திருமுக மண்டலத்தை ஜனங்கள் எல்லாம் பார்த்தா கூட இதென்ன ராமனுக்கு ஒரு கண்ணீச்சல் பட்டுடுமோன்னு ஒரு பயமா, அதனால கொஞ்சம் தெரிஞ்சதும் தெரியாததும் காமிக்கிறதும் காமிக்காட்டமா இருக்கிற மாதிரி இருக்கணுமா, அப்படி வர ராமனை நாங்கள் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இங்க உள்ள இருந்து வசுதேவரோ உக்ரசேனரோ அக்ரூரரோ எல்லாரும் கண்ணனை பட்டத்து மேல ஏறி வரணும்ன்றத பாக்குறாங்க, அது ஆசைப்படுறாங்க. இவன் தேரை எடுத்துட்டு போயிட்டு பட்டத்து யானையும் இழுத்து ஆச்சுண்டு எல்லாம் பிரகர்ஷ வேகோச்சுவசித சஜான தன போஜனாக, ஒருத்தர் பட்டுந்தா ஒருத்தர் சாட்டுந்தா ஒருத்தர் வேற ஏதோ உட்காந்துட்டு ஏதோ காரியம் பண்ணிருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஏந்து வந்துட்டாலாம், கண்ண வரணும் கண்ண வரணும்னுட்டு வாரணேந்திரம் புரஸ்கிருத்திய பிராமணை சசுமங்களை சங்கதூரிய நினாதேன பிரம்ம கோஷேன ஜாதிரதா, எல்லா மகர்ஷிகள்லாம் அப்படியே ஓடி ஓடி வர பிராமணர்களை புரஸ்காரம் பண்ணிட்டு சொச்சிவாச்சனம் சொல்லிட்டு வரணுமே பெருமாள் எழுச்சு பின்னாடி சொச்சிவாச்சனம் பேரபாராயணம் இல்லாத பெருமாள் கிடையாது, நான்மறைகள் தேடியோடி செல்வன்னு சொன்னா கூட அந்த வேதபாராயணத்தோட தான் பெருமாள் எப்பவும் வந்தாகணும். ஆகையால கண்ணன் எழுந்திருச்சே வேதபாராயணத்தோட வரணும் என்ன இதுக்கப்புறமா பார்த்தோம்னா நூத்து கணக்குல நர்த்தகாள்லாம் வர கந்தர்வாள்லாம் வர இப்படி சூத மாகத வந்தினால்னா சொல்ற எதுக்காக என்ன சொல்ற நட்டாக நட்டர்கள்னா நர்த்தக புருஷால இருந்துருக்கிறவ. நம்ம கூட சில இடங்கள்ல பெரிய உற்சவம் இருந்ததுன்னா பொய்க்கால் குதிரை அப்புறமா மயிலாட்டம் குதிரை கோயில் ஆட்டம் எல்லாம் கூட வரும். இதெல்லாம் என்னத்துக்கு பெருமாளுடைய கதைகளை சொல்லிட்டு வரணும், நடிக்கிறவாளாக இருக்கணும். இப்ப எல்லாம் திருமலையில பிரம்மோத்சவம் நடக்கச்சே பார்த்தோம்னா பெருமாள் இந்த மூலையில இப்பதான் கோபுரவாசப்படியில பெருமாள் எழுநேர்னாக்க அந்த தெற்கு மாடு வீதி போய் மேற்கு மாடு வீதி வரைக்கும் இது கோலாட்டம் நர்த்தகங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வரும். அதுல பார்த்தோம்னா அங்கங்க பெருமாள் மாதிரி வேற நரசிம்மன் மாதிரி கண்ணன் மாதிரி தசாவதாரத்தோடையும் வேஷம் போட்டுண்டு நர்த்தனம் பண்ணிண்டு பெருமாளுடைய காத கதைகளை சொல்லிண்டு இதெல்லாம் போயிட்டு இருப்பா. இதெல்லாம் பாகவதத்தினுடைய ஒரு சொன்ன விஷயங்களுடைய பிரதிபலிப்பு தான். அதெல்லாம் நாம பார்க்கணும், வேற எங்கேயோ பார்க்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அங்க நடர்கள்ன்றவா அபிநயனம் பண்றவா புருஷன், நர்த்தகாக ஸ்திரீக்கள் இவெல்லாம் சிக்ஷக, கந்தர்வாள்ன்றவா காயக பாட்டு பாடுறவா பாட்டு பாடிட்டு போறா, சூத்தாள் பௌராணிக புராணத்தை சொல்லிட்டு போறது அங்கங்க கண்ணனுடைய கதை, கண்ணன் இங்க இங்க துவாரகையில இருந்திருக்க ஹஸ்தினாபுரத்துல நடந்த விசேஷத்தெல்லாம் சொல்றது, எங்கெங்க போனேரோ அவருடைய விசேஷங்கள்லாம் நடந்த ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லுன்றது, மாகதாகன்றவா வம்சாவளிய சொல்றவா கண்ணன் எப்பேற்பட்டவர்னு அவருடைய வம்சாவளிய சொல்றவா, வந்தினகா கண்ணனுக்கு மங்களத்தை சொல்றவன் அது மாதிரி ஸ்தோத்திரம் பண்றவன், இப்படி எல்லாரும் கண்ணனுக்கு எதிர்கொண்டு போறானாம். மொத்த பேரும் பகவான் ஸ்தோத்திர பந்தூனாம் பௌராணாம் மனுவர்த்தினாம் யதா வித்யுபதங்கம்ய சர்வேஷாம் மனவாததை பிரஹ்வாபிவாதனாஸ்லேஷ கரஸ்பர்ச ஸ்மிதே க்ஷணை ஆஸ்வாஸ்யாஸ்வபாகேப்யோ வரைஷாபிமதேர் விபூ. அப்படியே ஒரு பிராக்டிக்கலான வார்த்தை அங்க கண்ணன் உள்ள வரையறான் பௌராணாம் அனுவர்த்தினாம் இவர்கள் மொத்த பேரையும் பார்க்கச்சே கண்ணன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தரும் பிரஹ்மாபிவாதனா ஸ்லேஷன் பெரியவாள் நின்றுண்டு கண்ணனை வரவேத்தாள்னா அவளுக்கு கைகோப்பி நமஸ்காரம் பண்ண பிரஹ்மாபிவாதனும், கொஞ்சம் சமானஸ்கந்தாளா இருக்குவாள்னாக்க அவளை கைய கட்டிண்டு அவளை தழுவிண்டு அவளுக்கு தன்னுடைய பிரீத்திய அவளிடத்துல காண்பிக்கிறாராம். சில பேர் யார் இருந்திருந்தாக்க அந்த கையால அப்படி தட்டுறது கரஸ்பர்சம் ஹேண்ட் ஷேக் கொடுக்கறாள் அந்த மாதிரி கரஸ்பர்சம் பண்றவா, இன்னும் தூர இருக்கிறவா பெண்கள் தெரிஞ்சவா அவள்லாம் இருந்திருந்தாக்க ஒரு ஸ்மிதம் ஒரு புன்சிரிப்பு, இன்னும் சில பேர் அப்படி பார்வை அந்த கண்ணால பாக்கச்சேயே தெரிஞ்சு போயிடுமா. ஆஸ்வாஸ்ய அதுல இன்னும் சொப்பாக்கள் உலையர்கள் அதாவது நீச்ச ஜாத்தியில இருக்கிறவாளும் கூட கண்ணனுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்காளா, அவளுக்கு என்ன தேவைன்னு வரங்கள் கேட்கிறாளோ அதை அவர் கொடுத்துண்டு அப்படியே இவா இத்தனை இத்தனை பேர்களும் இவாள் புரஸ்காரம் பண்ணு அவர் உள்ள நுழையிறன்னு சொல்ற. அப்படி பார்த்துட்டு இருக்கவா, இது கண்ணன் பொது கண்ணன் அண்ணன், இதே துவாரகையில எத்தனையோ நாளா இருந்துட்டு இருக்கிற கண்ணன் தானே, அந்த கண்ணன் தான் வரேன்னு இதெல்லாம் நினைச்சு பார்த்து போனோம். சுவாமி ஊர்ல எழுத்து சில சமயங்கள்ல என்ன ஆயிடும்னா ஒரு மாசம் கூட செய்ய முடியாது போயிடும். ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்காக ஒரு சேஃபம் வரும், அப்போ வரச்சே ஒரு மாசம் கழிச்சு தேவிச்சோம்னா சுவாமி பாராயணத்துல எழுதுன்றது அப்படி எழுத்து நம்ம விழுந்து தேவிச்சுட்டு ஏந்தமுன்னாக்க ஒரு தலையாட்டு இல்ல ஒரு சிரிப்பு ஒரு புன் சிரிப்பு வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது உண்மை போறோம் நமக்கு இது ஜென்ம சாஃபல்யம் ஏற்பட்டுவிட மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலையாட்டுறது புன் சிரிப்பு எப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போறேன். இவ்வளவு சந்தோஷம் வரத்துக்கு காரணம் என்ன, நித்தியம் பாக்குற கண்ணன் தானே, ஏதோ ஒரு மூணு மாசமோ ரெண்டு மாசமோ அர்ச்சனாபுரத்துக்கு போயிட்டு வந்திருக்கு, இதுக்கு என்ன பெரிய பிரமாதம் அப்படின்னா, நித்தியம் நிரீட்சமானாம் எதபி துவாரகம் கதாம் நவிதிருப்பந்தி திருஷா ஸ்ரீயோ தாமாங்கம் அச்சுதம் ஸ்ரீயா தாமாங்கம் அச்சுதம். லக்ஷ்மி நிவாசம் பிராட்டி வசிக்கிற சரீரத்தை உடையவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். சதாதனத்வேபி சதாதனத்வத்துன்னு அப்பொழுதுக்கப்பொழுது ஆறாவதுன்னு ஆழ்வார் ஆழ்வான் இவெல்லாம் மங்களாசாசனம் பண்றா எம்பெருமான. நித்தியம் பாக்குற கண்ணனா இருந்தா கூட எதபித்வார நவிதிருப்பந்தி திருஷா, அந்த கண்ணு பார்த்துருக்கிறது போரும்னு நினைக்கிறது இல்லையா, ஆறாவமுதாக எழுந்துள்ள இருக்காராம் பெருமாள். ஸ்ரீயோ நிவாசம் யஸ்யோர பாத பாத்திரம் முகம் திருஷாம் பாவோ லோகபாலானாம் சாரங்காணாம் பதாம்புஜம். எல்லாருக்கும் பார்த்தோம்னாக்க பெருமாளுடைய ஒவ்வொன்றுமே ஸ்ரீ, அந்த திருக்கண்கள்ல ஒரு ஸ்ரீ இருந்துருக்கு, திருப்பாதங்கள்ல ஸ்ரீ இருந்துருக்கு, திருக்கைகள்ல சிறவனுக்கு பாணிபாத வதனேற்றம் வரதத்துவம் பாரணீயதி வரப்பிரத திருங்கேன்னு இப்படிப்பட்ட அந்த தேவப்பெருமாளை என் கண்ணாலே நான் முழுங்கி விடுற சாட்டு வருன்னு ரெண்டு நாள் உபவாசம் இருந்து சாட்டா மாதிரி சிரவணத்வாசி உபவாசத்துக்கு அப்புறமா சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த பெருமாளுடைய சேவைய சொல்ற. அந்த மாதிரி அங்க இருந்திருக்கிறவாள் சாரங்கானாம் பதாம்புஜன் சத்துக்களாக இருக்கிறவ சாரங்காயிகளாக இருக்கிற முனிகளுக்கெல்லாம் ஏற்றதாக அவெல்லாம் நினைக்கிறதெல்லாம் பெருமாளுடைய திருவடிதான். அந்த கண்ணனுடைய திருவடிய அப்படியே கொண்டாடுறாளாம் அவ சேவிக்கிறாளாம். இப்படி பிரவிஷ்டஹா பிரவிஷ்டஸ்து கிரகம் பித்ரோஹோ பரிஷ்வக்தஸ்ச மாத்ருபிஹி வவந்தே சிரசா தத்த தேவகி பிரமுகா முதா. இங்க பெரிய பெண்கள்லாம் குலஸ்திரீக்கள்லாம் அவளுடைய கட்டடத்துல மாளிகையினுடைய உபரியில இருந்து கண்ணனை பாக்கிறார். இவரும் உள்ள மாளிகையில் உள்ள அரண்மனை உள்ள நுழையிற நேர தேவகி இடத்துல போறது, தேவகிய விழுந்து சேவிக்கிறேரா. பரிஷ்வக்தமாதே சப்த தேவகி பிரமுகாமுதே சிரசா, அம்மாவை பார்த்த உடனே விழுந்து சேவிக்கணும், அவரை விழுந்து சேவிக்கிறாளாம். ஆகையால விழுந்து சேவிச்சுட்டு அவளும் எடுத்து அந்த குழந்தைய கண்ணனை அப்படி தோல்ல அப்படி தூக்கிண்டு விழுந்து சேவிக்கிறவனை தூக்கிண்டு கணச்சுக்கிறாளாம். அருஷவிஹ்வலிதாத்மானஹா நேத்ர ஜெயிர் ஜலைஹி, அவர்கள்லாம் அப்படியே கண்ணில் ஜலம் விட்டு கண்ணன் வந்துட்டே கண்ணன் வந்துட்டேன்னு ஒரு பெரிய சந்தோஷத்தோட இருந்துருக்காக. அதுக்கப்புறமா தான் கண்ணனுடைய மகிழ்ச்சிகள்லாம் போற ஸ்வபவனத்துக்கு தன்னுடைய இடத்துக்கு போல பிராசாத எத்திர பத்னீனாம் சஹசிராணி சோடச 16000 மகிழ்ச்சிகள் கண்ணனுக்கு இருக்கு. அவளுடைய கிரகத்துக்கெல்லாம் கண்ணன் போற, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கண்ணன் போனாலே 16000 கிரகத்திலையும் ஒரே கண்ணன் ஒரே சமயத்திலேயே இருந்துருப்ப. பத்னியா பிரியம் பேஷ கிரகான் உபாகதம் விலோக்கிய சஞ்சோதம் சஞ்சாத மனோமகோத்சவ உத்தஸ்து ஆராது சாசனாசயாது சாக்கம் ரதை விரிடிதலோச்சனானாம். கண்ணனுக்கும் ராமனுக்கும் இதுதான் வித்தியாசம். ராமன் ஒரு வருஷம் கழிச்சு சீதா பிராட்டிய பாக்கச்சே கூட சீதா வந்திருக்காளான்னு வான்னு கட்டி போயிருந்தெல்லாம் நினைச்சுண்டு சீதா போனா, ஆனா ஒன்னும் பாக்கல, உருன்னு மூஞ்ச வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி நின்றுந்து. ஆனா கண்ணன் அப்படி பண்ணலையோ, இத்தனை பத்தினிமார்கள் வீட்லயும் ஒரே சமயத்துல அத்தனை கண்ணனாக 16,000 கண்ணனாக போயிட்டு அவள்லாம் உட்கார்ந்துவா நின்று படுத்திருந்தவா, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், கண்ணன் வந்துட்டாரு கண்ணன் வந்துட்டேன்னு சகசா உற்சாக ஒரு சம்பரம்பத்தோட இது பண்ணாலும் இவரும் அவளை தழுவிண்டு அவ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை விலஜதி நாம் பிரகுபரிய வைக்கலமாது நிருத்தமப்யாஸ்திரவதம்பு நேத்ரயோஹோ விலஜதி நாம் கண்ண வெக்கம் சொற்றதான் அவளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம். யத்யப்யசௌ பார்ஸ்வகதோ ரஹோகதஸ் ததாபி தஸ்யாங்கி யுகம் நவம் நவம் பதே பதே காவிரமேத தத்ததாச்சலாபியதே ஸ்ரீர்நஜஹாதி கர்ஹிசிதே. பெருமாள் பக்கத்துல இருந்தாலும் சரி தூரத்துல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் அவருடைய திருவடியே நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கிறவா, அந்த திருவடியினுடைய பிரபாவம் இருக்க ஒரு சமயத்துல கூட வந்து குறையாகவே இருக்கிறது இல்ல. அதனுடைய ஸ்ரீ அந்த திருவடியினுடைய ஒரு லக்ஷ்மி எப்பவுமே திகழ்ந்திருந்து இது வரைக்கும் போய் சமாதானம் பண்ணார். இதுக்கப்புறம் இவாள்லாம் முடிஞ்ச பிற்பாடு அங்க ராஜாக்கள்லாம் இருந்துட்டு இருக்கிற இடம் சபை ஆஸ்தான மண்டபத்துக்கு வர அங்க கண்ணன் நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் கண்ணனை கொண்டாடுறாளாம். இப்படி பெருமாள் கண்ணனாக அவதாரம் பண்ணி ஒரு சாதாரண பிராகிருதமான மனுஷன் எப்படி எப்படி தன்னுடைய அம்மா அப்பாக்கள் கணவ மனைவிமார்கள் தன்னுடைய சேவகர்கள் இவர்களோட சந்தோஷத்தை அனுபவிப்பார்களோ அதே மாதிரி இவரும் சந்தோஷத்தை அனுபவிச்சுண்டு அவளுக்கும் சந்தோஷத்தை கொடுத்துண்டு எழுந்தருள் இருந்த ஆத்மோபமன்யேன மனுஜம் வியாவ்ருண்வான மதோ புதஹம். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு விசேஷமான கண்ணனுடைய பிரவேசத்தை இந்த அத்தியாயத்துல மகரிஷி அருளி செய்கிறார். இதுலேருந்து நமக்கு தெரியறது என்னன்னு கேட்டோம்னு ஆச்சாரியாலும் எம்பெருமானும் ஒரே மாதிரிதான். ஆச்சாரியானையும் எம்பெருமானையும் ஒரே தட்டுல வச்சு ரெண்டு பேரும் சமமா நாம கொண்டாடணும். ஆச்சாரியால சேவிக்கிற ஒரு சன்னிவேசம் வரைச்சு பெருமானை சேவிக்கிறது எவ்வளவு சந்தோஷமோ அவ்வளவு சந்தோஷம் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி ஆச்சாரியாலா இருந்துட்டு இருக்கிறவாதான் நமக்கு சர்வ சுகிருத்தாவும் இருந்திருக்க அம்மா அப்பா குரு எல்லாமாகவும் இருந்துட்டு இருக்கிறவா. அவளுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துட்டுனாக்க அது எல்லா விதமான பாபங்களையும் போக்கடிக்க வல்லது. அதையே நாம் விரும்பி எப்பவுமே விரும்புறவர்களாக நாம் இருக்கணும் என்பதெல்லாம் இந்த அத்தியாயம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார் மகர்ஷி. நமக்கும் ஆச்சாரியனா இருக்கிற கண்ணனுடைய கட்டாட்சம் துவாரகையில இருந்துட்டு இருக்கிறவளுக்கு எப்படி கிடைச்சதோ அந்த பாக்யம் நமக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.